சின்னமணி குயில் மெல்ல வரும் மயில் சின்னமணி குயில் மெல்ல வரும் மயில் எங்கே மோஞ்சோடி நாம் போனேன் தேடி இங்கே மோஞ்சோடி இல்லாம கேட்டாக்கா பதிலும் சொல்லாம குக்கு கண்மணி பதில் சொல்லு நீ சொல்லு நீ சின்னமணி குயில் நல்ல வரும் மயில் சொல்லு நீ படிதன்னா தன்னா.